வெளியானதே புட்ட புள்ள உழுது புட்டேன் தன்னாலே நின்று நிமித்த விட்டு வருகிறேன் உன் பின்னாலே ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் டி நான் ஒருவர் முன்னே என்ன கட்டி கொள்ள டிவா முந்தன்னைக்கு மோந்து புட்டு வந்த நின்ற பாலு பட்டாசு பாலு உன் ஹார்ட்டு கேட்டோன்னே உன் பின்னால முன்னால வந்து நிப்பேண்டி ஒரு உண்மைய சொல்ல பண்ணி ஆத்த திகரடி உன் பின்னால முன்னால வந்து நிப்பேண்டி ஒரு உண்மைய சொல்ல பண்ணி தாறுமாறு பிகரடி நீ தாண்டி வாடி செல்லும் உயிரே எனது மதுவே அடிச்ச உலகில் விழுந்தே அடியே என்ன வரவா என் டாஸ்மாக் நீ தாண்டி வாடி செல்லும் ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் டி நான் ஒருவர் முன்னே என்னை கட்டி கொள்ள டிவா முன்னே மோந்து புட்டு வந்த நின்ற பாலு பட்டாசு பாலு உன் ஹார்ட்டு கேட்டான் பின்னால முன்னால வந்து நிப்பேன் உண்மையே சொல்ல வாடி ஆத்த திகரடி பின்னால முன்னால வந்து நிப்பேன் ஒரு உண்மையே சொல்ல வாடி தாறுமாறு திகரடி One more time now. MC Sai. சுத்தத டபுத்தி கெட்டத டகது நடந்து உமைகள் கச்சத்த நடந்து நத்திகள் உச்சி மண்டையில் பெண்ணி தீபரி பார்வை சுத்தத டா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு புட்டினா அவ சிரிப்பு கல்லக மெதுவ கண்ணல ஏத்தி கிறக்குதா அடி கொத்த கட்டி பத கொத்த இல புக பிச்சரு பக்கத்தி விட்டு குத்து சண்ட ஜல்லி கட்டி கால நாங்க முட்டுறது ஆள நாங்க குட்டி வச்ச மிச்சத நாம் பையில் வச்சிருந்தார அடி வாட்டி ஏ வச்சி கொட்டி தக தாண்டி ஏனி கொடரடி ஒரு மாறி என்ன பக்கதடி உள்ள இதிக மகதி துள்ளு தடி கடி வாட்டி ஏ வச்சி கொட்டி தக தாண்டி ஏனி கொடரடி ஒரு மாறி என்ன பக்கதடி உள்ள இதிக மகதி துள்ளு தடி அந்த பதத்து முள்ளக்க தூள் போறக்கதே ஐயோ வாட் எ ஃபிகர்